நினைக்கும் பூமி மேலே தானிவை நினைவு இனியே ஒரு தலைவன் தழுவ வரும் போது வருது வருது இளங்காற்று இந்த வசந்த மலரும் இடம் பார்த்து இனிது இனிது அதன் பாட்டு இந்த இதயம் ரசிக்கும் அசை போட்டு வருது வருது இளங்காற்று இந்த வசந்த மலரின் இடம் பார்த்து